ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரப்ரஹ்மனே நமஹ, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாஸ்ரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹுதி, ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம், லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம், யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரூர் பகவதோஸ்ச தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்த தனயா விபூதி ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரி யுகலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்கு சமுனிம் பிரணதோஸ்மி நித்யம், நீலாத்துங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ, அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு, சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியின்ன உம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மூன்றாவது பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப அற்புதமான மூணாவது பாசுரம். இந்த மூணாவது பாசுரத்துல நிறைய மூன்று விஷயங்களை பத்தி ஆண்டாளானவர் நமக்கு கொடுத்திருக்கா. தான் ஒரு பெண்ணா இருந்துட்டு பிரணவத்தை நேரடியா சொல்லக்கூடாதுன்ற தர்மத்துக்கு கட்டுப்பட்டு முதல் வார்த்தையான ஓங்கி அப்படின்றத மறைச்சு சொல்றான். பிரணவத்துல இருக்கிற அகார உகார மகாரம்ன்ற மூன்று அடிகள், இதுல சொல்லப்பட்ட பெருமாளானவர் ஓங்கி உலகளந்தவர்னு மூன்று அடிகள், அதனால ஓங்கி அப்படின்ற வார்த்தையில இத அழகா நமக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஓங்காரம் அப்படிங்கறதுக்கு மூன்று மாத்திரை அப்படின்னு சொல்லுவான். மூன்று அடிகளால மூன்று உலகங்களையும் அளந்தவனை ஸ்மரிச்சு அந்த பிரணவம் அது யாரு அப்படின்னா அவனே, அந்த பிரணவத்தோட முழு வடிவம் யாருன்னா அந்த பெருமாளே, அந்த பெருமாள் தான் உத்தமன் அப்படின்ற சித்தாந்தத்தையும் இதன் மூலமா நமக்கு ஸ்தாபிச்சு காமிக்கிறான். இப்போ நம்ம முதல்லயே பார்த்தோம் கண்ணனை அடைவதற்காக கண்ணனை நோக்கியே நோன்பு நோற்றார்கள்னு. ஆனா இந்த பாசுரத்துலதான் அவ வந்து அந்த நோன்புக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஆண்டாளானவள் தெரிவிக்கிறான். கண்ணனை நோக்கி நோன்பு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கண்ணனை அடைவதற்காக அப்படிங்கறது சுவாபதேசம். இது வரைக்கும் என்ன பர்பஸ்க்காக நோன்பு நோக்கிறாங்கிறது ஆண்டாள் இது வரைக்கும் சொல்லல, இந்த பாசுரத்துல அது தெரிவிக்கிறான். அதாவது கிருஷ்ணர் வந்து விபவத்துல நிஜமாவே வந்து துவாபர யுகத்துல இருந்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அவர் கூட அந்த ஆயர்குல பெண்கள் எல்லாருமே வந்து கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அந்த அப்பாக்களுக்கெல்லாம் அந்த பெண்களோட அப்பாக்களுக்கெல்லாம் கிருஷ்ணனையும் கண்டிக்க முடியல. ஏன்னா நந்தகோபர் அப்படின்றவரை மீறிண்டு, ஏன்னா அவர் தலைவர், அவரை மீறிண்டு கிருஷ்ணனையும் ஒன்னும் சொல்ல முடியல. ஆனா ஒருத்தரையே எப்படி இத்தனை பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதனால அவ என்ன பண்ணாலாம், தங்களுடைய பெண்களை தங்கள் வீட்டிலேயே சிறை மாதிரி வச்சுட்டாலும், அதாவது நீ வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்ப கிருஷ்ணனை பார்க்காத அந்த ஆய்குல பெண்கள் எல்லாருக்கும் அந்த வருத்தம் தாங்காம கிருஷ்ணனையே நினைச்சுட்டு கதர்றான், உன்னை நாங்க பார்க்கவே முடியலையே அப்படின்னு. அதனால அந்த சமயத்துல ஒரு வறட்சி மாதிரி மழை பெய்யாத மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்துறார் பெருமாள் அந்த இடத்துல. கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல எதுக்காவது குறைவு இருக்குமா, மழை பெய்யாம இருக்குமா அப்படின்னா, இந்த பெண்களுக்காக அவர் அத மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்துறார். அப்போ என்ன பண்றது, மழையே இல்லையே அப்படின்னு அந்த ஆயர்குலம் அவ மொத்த பேரும் சேர்ந்து நந்தகோபர் கிட்ட கேட்கும் போது, பெரியவங்க இருக்கக்கூடிய புரோகிதர்கள்லாம் என்ன சொல்றான்னா, இந்த கன்னியா பெண்கள்லாம் ஒரு நோன்பு நோத்தானா மழை பெய்யும், இது வந்து நம்மளோட வழக்கத்துல இருக்கிறதுனால கன்னி பெண்களை நோன்பு நோக்க சொல்லலாம். சரி, அதுக்கு யார் துணைக்கு வருவானா, கிருஷ்ணன் தான் வந்தாகணும். ஆக வீட்டுல சிறைப்பட்டு கிடந்த இந்த பெண்கள் எல்லாருக்கும் வெள்ள வரத்துக்கு ஒரு காரணமா அமைஞ்சது இந்த நோன்பு. அந்த நோன்புக்கு ஒரு காரணமா அமைஞ்சது மழை இல்லாத தன்மை. ஆக இதுக்காக அவ வெளியில வந்தா கிருஷ்ணனை பார்க்க முடியும் அப்படிங்கறதுனால, கிருஷ்ணனே காவலனா இருந்து இது எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாருங்கிறதுனால, அந்த பெண்களுக்கு அவளுக்கு மழை வரணும்ன்றது முக்கியம் இல்ல, கிருஷ்ணன் அடையணும்ன்றதுதான் முக்கியம். மழைன்றது ஒரு வியாஜ்யம், அத அப்படியே இங்க ஆண்டாளானவள் கொண்டு வரா. ஏன்னா அவ வந்து அனுகாரம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, நம்ம ஆயர்குள்ள பெண்களா அனுகாரம் பண்ணின்றதுனால, அதே மாதிரி மழைக்காக ஒரு நோன்பு அப்படின்னு வெளியில சொல்றா. ஆனா அவளோட உள்ள இருக்கக்கூடிய எண்ணம் என்ன, சுவாபதேசம் என்ன, திருப்பாவையோட சுவாபதேசம் என்ன அப்படின்னா, கண்ணனை அடைவதே நோக்கம் அப்படின்றதுதான் அதோட சுவாபதேசம். அந்யாபதேசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மேலான அர்த்தம் என்ன அப்படின்னா, இவா நோன்பு நோக்கிறது எதுக்கு அப்படின்னா, மழைக்காக அப்படின்னு. ஆக இந்த பாசுரத்தின் மூலமா அந்த மழைய வேண்டி அவ இந்த நோன்பு நோக்கறாங்கறத ஆண்டாளானவள் தெரிவிக்கிறான். சரி, இப்ப இதுக்கு யாருக்கு, யார நம்ம வந்து அணுகணும் அப்படின்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு பெருமாள் சொல்றாங்க. பெருமாள் ஓங்கி உலகளந்த உத்தமன், யாரு ஒருத்தனுக்கு நிகரே இல்லையோ அவன்தான் உத்தமன் அப்படின்னா, அது யார சொல்றது இந்த இடத்துல, ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னா, அது திருவிக்ரம அவதாரத்தை சொல்றது. சரி, மகாபலிய வஞ்சித்து தானே வாமனன் வந்து இந்த உலகத்தை வாங்கினார். சின்னவரா வந்தார், பெரியவளா வளர்ந்தார். சின்ன அடியில கேட்டார், ஆனா அளக்கும் போது பெரிய அடியில அளக்கிறார். பிரம்மச்சாரின்னு சொல்றார், ஆனா திருமார்புல பிராட்டி இருக்கா. இப்படி எல்லாமே வந்து அவர் வந்து உண்மைய சொல்லியா அந்த வாங்கின்றார், தானத்தை வாங்கின்றார். அப்பேற்பட்டவர் போய் ஏமாத்தி வாங்கின்றவரை போய் உத்தமன்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா அதுக்கு என்ன அழகான வியாக்கியானங்கள், நான் பெருமாள் என்னைக்காவது தப்பு பண்ணுவாரா, ஏன் அவர் அப்படி பண்ணார் அப்படின்னா, இந்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்றவனுக்கு வந்து பயங்கரமான அகங்காரம், கர்வம், பேராசை இதெல்லாம் இருந்தது. அந்த அகங்காரத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் பெருமாளோட அங்க நோக்கம். அதனால இது ஒரு வகையான சாது பரித்ராணம் வகையை சேர்ந்த ஒரு ஒரு பெருமாளோட, பெருமாள் வந்து அவனுக்கு புத்தி புகட்டுறதுக்காக இத அந்த மாதிரி பண்ணார். ஏன் பண்ணார் அப்படின்னா, பெருமாள்னு கூட தெரிஞ்சிருத்து மகாபலிக்கு. இப்ப சுக்கராச்சாரியார் சொல்றார், வந்திருக்கிறது பெருமாள், அவர்கிட்ட நீ வந்து எதையும் நீ வாக்கு கொடுக்காத, நீ மூணடிக்கு ஒத்துக்காதன்னு ஆச்சாரியனான சுக்கராச்சாரியர் சொல்லும் போது மகாபலி சொல்றார், அதுக்கு இருக்கட்டுமே பெருமாளாவேதான் இருக்கட்டுமே, பெருமாள் என்கிட்ட வந்து கேக்குறார் அப்படின்னும் போது, பெருமாளோட கை தாழ்ந்து இருக்கு, என் கைதான ஓங்கி இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அகங்காரம் கொண்டவன். ஆனா அப்பேற்பட்ட அகங்காரத்துக்கு நியாயமா பெருமாள் அவனை அழிச்சிருக்கணும். ஆனா அந்த அகங்காரத்தோட இருந்தவனை பாதாள லோகம் அனுப்பிச்சது மட்டும் இல்லாம, இன்றளவும் அவனை காவல் காக்கிற வேலையை ஒத்துண்டு பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, அவர் தான் உத்தமன். அவர் சாதாரண உத்தமன் இல்ல, புருஷோத்தமன் அவர். ஏன்னா ஒரு சாதாரணமா நம்மளோட வஸ்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா, அத நம்ம எவ்வளவு உரிமையோட கேட்போம், ஆனா இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளோட வஸ்துவ கெஞ்சி போய் பிக்ஷையா வாங்குறார் அப்படின்னா, அதுக்கு அவருக்கு எவ்வளவு இறங்கின மனசு இருக்கும். இந்த இந்திரனை காப்பாத்துறதுக்காக, அவனுக்கு அந்த பதவிய மீட்டெடுத்து கொடுக்கறதுக்காக தான் இறங்கி வந்து பிக்ஷ கேட்கிறார் அப்படின்னா, அவர் தான் உத்தமன். ஏன்னா தன்னை தாழ்த்திண்டு ஒருத்தர் அடுத்த வாழ்க்கு நன்மை பண்றதுன்றது பெரிய ஒசந்த விஷயம். அது தானும் நன்னா இருக்கணும், அடுத்தவனும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது மத்திமன். அடுத்தவன் நன்னாவே இருக்கக்கூடாது, தான் மட்டும் நன்னா நினைக்கணும்னு நினைக்கிறவன் அதமன். தான் தன்னோட வேல்யூ குறைஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்தவா நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் உத்தமன். அப்படி நினைச்சதுனால திருவிக்ரம அவதாரம் தான் உத்தமன், அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன். சரி, இப்ப திருவிக்ரமனை குறிச்சு நம்ம ஸ்லோகம் சொல்லணுமா அப்படின்னா, அவனை குறிச்சு கூட வேண்டாம், அவனை நினைச்சு கூட வேண்டாம், அவனுடைய பேர் பாடி அப்படின்னா அவனை பத்தின பாடல் கூட வேண்டாம், அவனோட பேரை சொன்னா கூட போதும். ஏன்னா நாமியை விட பெருமாளோட நாமாவுக்கு தான் வலிமை அதிகம், பெருமாளை காட்டிலும் பெருமாளோட நாமாவுக்கு தான் வலிமை அதிகம் அப்படின்னு பெரியவா சாய்க்கிற. மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டுகொண்டான் நராழ்வார். அந்த மூன்றெழுத்து பேரால க்ஷத்ரபந்துன்றவனுக்கு அப்பேற்பட்ட நல்ல கதி கிடைச்சது. பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணனுக்கு வந்து காப்பு கட்டி விடுவா இந்த ஆய்ச்சிமார்கள்லாம். அப்போ துவாதச நாமாவை சொல்லி, பெருமாளோட துவாதச நாமாவை சொல்லி கிருஷ்ணருக்கு காப்பு கட்டி விடுறா. கிருஷ்ணனாவே இருந்தா கூட அவரை காப்பாத்துறது எது அப்படின்னா, கிருஷ்ணனையே காப்பாத்துறது நாமா தான், துவாதச நாமா. பெருமாளோட நாமம் தான் கிருஷ்ணனையே காப்பாத்துறது அவளை பொறுத்தவரையில். அங்க பெருமாள் வந்து கட்டிப்பொன் அப்படின்னா திருநாமம்ங்கிறது பனிப்பொன் அப்படின்வா. திரௌபதிக்கு அந்த கஷ்டத்துல அத்தனை பேருக்கு மத்தியில அவளை ஓடி வந்து காப்பாத்தினது யாருன்னா கிருஷ்ணன் இல்ல, கிருஷ்ணனோட நாமா. அந்த முதலையோட வாயில அகப்பட்ட அந்த யானைய காப்பாத்தினது யாரு அப்படின்னா ஆதி மூலமேன்ற அந்த நாமா. அந்த நாமாக்காக தான் அவர் ஓடி வந்தார். ஆக எப்பவுமே காப்பாத்துறது யாரு, யார் முதல்ல வரா காப்பாத்துறதுக்குன்னா பெருமாளை காட்டிலும் பெருமாளோட நாமம் தான் முதல்ல வர்றதுங்கிறதுனால ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னா. சரி, பேர்பாடினா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினாள். போன பாசுரத்துல நாமும் நம் பாவைக்குன்னா இங்கேயே நாங்கள் நம் பாவைக்கு அப்படின்னு சொல்றா அப்படின்னா, போன ஸ்லோகத்துல போன பாசுரத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுண்டு இப்ப இந்த கைங்கரியத்துல இந்த நோன்புல அவ ஈடுபட்டதுனால இப்ப அவெல்லாம் பாகவதர்கள் ஆயிடுறதுனால அவளுக்கான மரியாதையோட நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினாள். சாற்றி அப்படின்னா சங்கல்பம் பண்ணிண்டு நீராடுறத குறிக்கிறது தான் சாற்றி நீராடினாள்னு சொல்றது. இப்போ ஒரு ஏதான ஒரு விஷயத்துக்காக நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம் அந்த தீர்த்தா மாடுறதுக்கு முன்னாடி அப்படின்னா, அப்ப நம்ம கங்கையை நினைச்சுதான் சங்கல்பம் பண்ணிப்போம். ஆக இந்த இடத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொன்னதுனால அவனோட திருவடியிலேருந்துதான் கங்கை வந்ததுனால சாற்றி நீராடினால்னு சொல்லும் போது அந்த கங்கையை சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம இங்க தீர்த்தா மாடுறோம். அவரோட பேரை சொல்லிட்டதுனாலயே அவரோட பெருமாளை நம்ம சொல்லிட்டோம்னு ஆயிடுறது. பெருமாளை சொன்னதுனாலயே அவரோட திருவடியை சொன்னதா ஆகிறது. திருவடியிலேருந்து வரக்கூடிய கங்கையை சொன்னதா ஆனதுனால இது சாற்றி நீர் ஆடினால் மந்திர ரூபமா சங்கல்பம் பண்ணிண்டு இவா தீர்த்தாமாடுறா அப்படின்னு சொல்ற வார்த்தையா சாற்றி நீர் ஆடினார். இப்படி நீராடினா என்ன கிடைக்கும், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஒவ்வொரு பதமும் அப்படி பார்த்து பார்த்து போட்டிருக்க ஆண்டாள் நாச்சியார். தீங்கின்றி நாடெல்லாம், ஒரு ஒரு அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்ற மாதிரி இல்லாம அந்த மழை பெய்யறதுனால யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாதபடிக்கு ஒரு நல்ல மழையா தீங்கின்றி நாடெல்லாம், நாடு முழுக்கையே இவா இவாளோட கோகுலத்துக்கு மட்டும்தானே இவா கேட்கிறா, அந்த இடத்துக்கு மட்டும் பொஞ்சா போறாதா அப்படின்னா, இவ பூமாதேவியோட அம்சம், இவளுக்கு இந்த நாடே இவளோட வஸ்து தான், அதனால அவ கேட்கும் போது நாடெல்லாம்னு கேட்கிறா. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. பொதுவா மழைய வந்து எப்படி சொல்லுவா அப்படின்னா மும்மாறி பெய்து, மாசத்துக்கு மூணு தடவை, பத்து நாளைக்கு ஒரு மழை அப்படின்னு கணக்கு. ஒன்பது நாள் வெயில் அடிக்கும், பத்தாவது நாள் மழை. வேதமோது மந்தனருக்கு ஒரு மழை, அரசருக்கு ஒரு மழை, கற்புடைய பெண்களுக்கு ஒரு மழைன்னு மாசத்துல மூணு மழை பெய்யணும் அப்படின்னு. ஆனா இதுக்கான சுவாபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாபத்தை போக்கறதுக்காக வர்றதுதான் மழை. அதே போல நம்மளோட ஆதி ஆத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகன் தாபத்ரயங்கள் இருக்கே, அத போக்க வர்றதுதான் இப்ப இவ சொல்ற மழை. இந்த மழைக்கான அர்த்தம் என்னன்னா, அந்த தாபத்ரயங்களை போக்கக்கூடிய மழையா வேணும் அப்படிங்கிறது தான். அதே போல மகாபலியானவர் நீர் வார்த்த அந்த தானம் கொடுக்கும் போது அது ஒரு ஜலம், பிரம்மா திருவடியில பெருமாளுக்கு திருவடியில ஜலம் சேர்த்தார் அது ஒரு ரெண்டாவது ஜலம், மூணாவது ஜலம் அதுல இருந்து வந்த கங்கை. ஆக மூணு நீரை சொல்றதுதான் இங்க மும்மாறி பெய்து அப்படின்னு வியாக்கியா. ஆக தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, அப்படி ஒரு அந்த மழை பெஞ்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஓங்கு பெருந் சென்னலூடு கயலுகளை, ஓங்கு பெருஞ்சென்னல் அதுனா நீர், நீர் வந்து சமிருத்தியா இருந்ததுன்னா நெற்கதிர்கள் எல்லாம் நல்லா வளர்ந்து நிற்கும். அப்ப அதோட பாரம் தாங்காம அது தலசாஞ்சு, அந்த கதிர்கள் எல்லாம் தலசாஞ்சு நிற்கும். பெரியாழ்வார் சாய்க்கிறார், அது ஏன் தலசாஞ்சு நிக்கிறதுன்றதுக்கு பெரியாழ்வார் சாய்ப்ப, உரம் பெற்ற மலர்கமலம் உலகளந்த சேவடி போல் உயர்ந்து காட்ட, வரம்புற்ற கதிர் சென்னல் தாழ் சாய்த்து தலை வணங்கம் வணங்கும் தன் நரங்கமே அப்படின்னு. என்னன்னா அதெல்லாம் வந்து வளர்ந்து அவ்வளோ பெருசு வளர்ந்து நிக்கிறதான் அந்த நெற்கதிர்கள் எல்லாம். அது பக்கத்துல ஒரு தாமர புஷ்பமான வளர்ந்துருக்கு அந்த வயல்ல, ஒரு தாமர புஷ்பம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நீர் தடாகத்துல ஒரு தாமர புஷ்பம் வளர்ந்துருக்கு. இது இவ்வளோ பெருசு வளர்ந்ததுனால இதுக்கு இங்கே அந்த மலர் கமலம் தெரியறது. அந்த மலர் கமலத்தை பார்த்த உடனே அந்த சென்னெல்லாம் நினைக்கிறதா நெற்கதிர்கள்லாம், ஓ பெருமாளோட திருவடி மாதிரி இருக்கு. ஏன்னா பெருமாளோட திருவடியானது தாமரைக்கு ஒப்பானது. அந்த தாமரைய பார்க்கும் போது அந்த நெற்கதிர்கள் நினைக்கிறதான், அடடா இது பெருமாள் திருவடி போல இருக்கேன்னு வணங்குறதான், அதனாலதான் அது தலை சாஞ்சு இருக்கு அப்படின்னு பெரியாழ்வார் எடுக்கிறார். அது போல இங்க ஓங்கு பெருஞ்சென்னல், ஓங்கி இந்த பாசுரத்திலேயே எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாதான் ஆண்டாள் சொல்லியிருக்க. ஓங்கி வளக உலகளந்த உத்தமன் ஓங்கு பெருஞ்சென்னல், அது அப்படி வளர்ந்து நிக்கிறது. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கறத அன்னைக்கே தன்னோட பாசுரத்துல வச்சிருக்கா ஆண்டாள். ஓங்கி பெருஞ்சென்னல் அது அவ்வளோ பெருசு வளர்ந்து நிக்கிறது. அது அவ்வளோ பெருசு வளர்ந்ததுனால கீழே இருக்கிற ஜலம் எல்லாம் சூரிய ஒளி பட்டு கிரகிச்சுக்க முடியாம தண்ணி தேங்கி நிக்கிறது. அப்ப அந்த தேங்கின தண்ணியிலெல்லாம் அந்த மீன்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருத்தோம். ஊடு கயல் உகலை, ரெண்டு நிற்கதற்கு நடுவுல ஊடு நடுவுல கயல் உகலை மீன்கள் வந்து அது அப்படியே அந்த இது ஃபுல்லா அந்த நிலம் ஃபுல்லா நீர் அந்த கழனி முழுக்க மீன்கள் வர ஆரம்பிச்சிருத்தான். அப்போ அதுல பக்கத்துல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூ பூத்து இருக்கு. அந்த பூல இருக்கக்கூடிய அந்த தேனை சாப்பிடறதுக்காக வந்த வண்டுகள் வந்து அப்படியே மயங்கித்தான். ஏன்னா ஒவ்வொரு பூவும் அவ்வளவு பெருசு பெருசா இருக்கு, அதனால நிறைய மகரந்த அந்த தேனை குடிச்ச அந்த வண்டுகள் மயங்கி அந்த பூவிலேயே அப்படியே மெத்த மாதிரி தூங்கிடுறதும், அப்பேற்பட்ட ஒரு சமிருத்தி கிடைக்கும் அப்படின்னு சாய்க்கிறார். தேங்காதே புக்கிருந்து சீத்த முலை பற்றி. இப்ப கிரீன் ரெவல்யூஷனை சொன்னவோ, அடுத்தது ஒயிட் ரெவல்யூஷன், பால், சமிருத்தியான பால். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா புல்லு நல்லா வளரும், புல்லு நல்லா வளர்ந்ததுன்னா மாடுகளுக்கு நல்ல தீனி, நல்ல தீனி சாப்பிட்ட மாடுகள் அப்படின்னா அது மடி நிறைஞ்சு இருக்கு. எந்த அளவு நிறைஞ்சு இருக்கு அப்படின்னா அதை கறக்கவே வேண்டாமா, முதல்ல கன்றுகளுக்கு ஊட்டினபடியால காம்புகள் தடிச்சு போய் அப்படியே கொட்டிண்டே இருக்கான் பாலானது. நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்ப அந்த இடத்துல அப்படின்னா, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், அது கொட்டிண்டே இருக்கும், குடத்தை மட்டும் மாத்தி வைக்கிற வேலைதான் அவளுக்கு. ஏன்னா அவ எவ்வளோ வச்சாலும் எவ்வளோ குடம் வச்சாலும் நிறைக்கிற அளவுக்கு வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா. ஏன்னா இதெல்லாம் கண்ணன் வளர்த்த மாடுகள் இல்லையா, இதுல என்னன்னா கிருஷ்ணன் கைப்பட்டு வளர்ந்த மாடுகள் இதெல்லாம். அப்போ ஒரே ஒரு டவுட் கிருஷ்ணான்னு அர்ஜுனன் வந்து கேட்டான் கிருஷ்ணன் கிட்ட. அதுக்காக 18 அத்தியாயம் கீதை சொன்ன கிருஷ்ணன், அவன் கையால வளர்க்கப்பட்ட பசுமாடுகள் ஒரே ஒரு சொம்பு பால் கூட அப்படின்னு கேட்டு வச்சா வர்ஷிக்கிறது. ஏன்னா கிருஷ்ணனால வளர்க்கப்பட்ட மாடுகள்ங்கிறதுனால அதுங்க தங்க கிட்ட தேக்கி வைக்காம, தேங்காதே தங்க கிட்ட நிறுத்தி வைக்காம சீர்த்த முலை பற்றி, அது அந்த முலைய காம்ப புடிச்ச உடனேவே அப்படி ஒரு சமிருத்தியான பாலை கொடுக்கறது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அதனால என்ன ஆகும்னா, அந்த காலத்துல எல்லாம் செல்வம் அப்படிங்கறது அவ கிட்ட எத்தனை பசுமாடுகள் இருக்குன்றத பொறுத்துதான் சொல்லுவான். அதனால நீங்காத செல்வம் நிறைந்து, இது ரொம்ப மேலோட்டமான அர்த்தம். மழை பெஞ்சா என்ன நடக்கும், ஆனா இதையா ஆண்டாள் நமக்கு சொல்லியிருப்பா அப்படின்னா அப்படி இல்லை. இதோட சுவாபதேசம் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சமே. என்ன அப்படின்னா, இந்த பெருமாளோட பெருமையை பேசி அந்த சரணாகதியோட ரகசியத்தை அறிஞ்சு அனுஷ்டிப்பதன் மூலமா எந்த விஷயங்கள், மூணு விஷயம் இதுல எல்லாமே மூணு விஷயங்கள் தான், மூணு விஷயமான அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம், இதோட அர்த்தத்தை எல்லாம் பிரபந்தம் மூலமாகவும் உபதேசம் மூலமாகவும் அச்சையில ஈடுபடுறது மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சியானது அப்படி இருக்கும். அப்போ அந்த புரிவண்டு கண்படுப்ப அது மாதிரி பெருமாள் வந்து நம்மளோட இதய கமலத்துல அந்த தாமரையில அந்த நம்மளோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஹிருதய கமலத்துல இருக்கக்கூடிய தாமரையில பெருமாளானவர் ஆனந்தமா நிச்சலனமா விசாரமே இல்லாம தூங்குவாராம். பொறிவண்டு கண்படுப்ப அந்த இடத்துல பொறிவண்டுங்கிறது பெருமாளை சொல்ற வார்த்தை, அவர் அப்படி தூங்குவாராம். ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணமா இருந்தானா நம்மளுடைய வள்ளல் பெரும் பசுக்களான ஆச்சாரியர்கள். அவ தங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானப்பால தங்களோட தேக்கி வைக்காம அத்தனையும் நமக்கு அப்படியே கொட்டி கொடுக்கறான். அதனாலதான் தேங்காதே தங்க கிட்ட தேக்கி வைக்காம வள்ளல் பெரும் பசுக்களான ஆச்சாரியர்கள் நமக்கு எல்லாத்தையுமே அப்படியே கொட்டி கொடுக்கறா அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஆனா இதுல இது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் ஆண்டாளானவள் நமக்கு கொடுத்துருக்கா. நிறைய மூணு விஷயங்களை பத்தி பேசுறா. இதுல கடைசியா ஒரு லைன், நீங்காத செல்வம் நிறைந்து. அது என்னது அப்படின்னா பசுமாடு அந்த மேலான அந்த செல்வம் அதை பத்தி பேசறதா அப்படின்னா அது அந்யாபதேசம், நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கும். அதுலயே கூட பாருங்கோ, நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னா நிறைஞ்சு இருக்கணும், அது நம்மளை விட்டு நீங்காம இருக்கணும். யோக க்ஷேமம் அப்படின்னு சொல்றது. யோகம் அப்படின்னா கிடைக்காதது கிடைக்கிறது, க்ஷேமம் அப்படின்னா அப்படி கிடைச்சது நம்ம கிட்ட நிலைச்சு இருக்கிறது. ஆக நம்ம கிட்ட செல்வம் நிறைஞ்சு இருக்கணும், அது நம்மளை விட்டு நீங்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த வரி. ஆனா அதுவே சுவாபதேசத்துல வரும்போது நீங்காத செல்வம் அப்படின்றது எது அப்படின்னா மோட்சம் தான் நீங்காத செல்வம், அதுதான் நம்மளை விட்டு நம் பிரியாத செல்வம். அந்த திரும்பகை இல்லாத அந்த வைகுண்டத்துக்கு போகிறது அப்படிங்கிறது தான் நீங்காத செல்வம். அது எப்பவுமே நிறைஞ்சு இருக்கும். அங்க போய் கைங்கரியம் பண்றது, பெருமாளுக்கான கைங்கரியம் பண்றதுன்ற செல்வமானது எப்பவுமே நமக்கு நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த அதோட சுவாபதேசம். இப்ப இதை தவிர ஆண்டாள் சொன்னதுக்கான விஷயங்களா சில மூன்று விஷயங்கள், இந்த பொறிவண்டு கண்படுப்ப, பசுமாட்டுக்கு சொன்னது அந்த கயலுகளை, இதுக்கெல்லாம் மூணு மூணு விஷயமா நிறைய நமக்கு வியாக்கியாத்தாக்கள் நமக்கு கொடுத்துருக்கா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல மூணு விஷயம் சொல்றா இல்லையா. ஒன்னு வந்து கயலுகளை, அந்த நெல்லுல வந்து மீன்கள் வந்து இருக்கிறது. இன்னொன்னு பொறிவண்டு கண்படுப்ப, இன்னொன்னு பசுக்கள் அப்படின்னு சொல்றா. இந்த மூணுத்து வந்து எதுக்கு உபமானமா சொல்றா அப்படின்னா பக்தர், முக்தர், நித்யர் அப்படின்னு ஜீவாத்மாக்களை மூணு வகையா பிரிக்கிறோம். இந்த மூணு வகையில என்னன்னா பக்தர் அப்படின்றவா இங்க பூமியில புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் இங்கேயே பிறந்து பிறந்து இதுலயே சுத்தின்னு இருக்கிறவா, ஆனா பெருமாள் மேல பக்தி இருக்கிறவா, இவா பக்தர். ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல பெருமாளை பத்தி தெரிஞ்சுட்டு சரணாகதி மூலமா பெருமாளை அடைஞ்சு இங்கேருந்து வைகுண்டத்துக்கு போகிறவா முக்தர், எப்பப்பவும் அங்கேயே இருக்கிறவா நித்யர். ஆக இந்த ஜீவாத்மாக்களை மூணு விதமா பிரிக்கிற மாதிரி இந்த எப்பவுமே இந்த கர்மாவினால பிறவி எடுத்து இதுலயே உழன்று இருக்கக்கூடிய பக்தர்களாகிய ஜீவாத்மாக்களை தான் இங்க மீனாக எடுத்து காட்டுறா. இங்க மீன் சொல்றது யார சொல்றது அப்படின்னா இங்க பக்தர்களை சொல்றது, பக்தர்கள் பக்தர்கள் அப்படின்னு சாய்ப்பாது. இதுல அடுத்தது வந்து முக்தர்கள். முக்தர்கள் யாரு அப்படின்னா இந்த அந்தமில் பேரின்பத்துல போய் தெளிச்சு நிம்மதியா அந்த மலரோட மது அறிஞ்சு கண்மூடி கிடக்கக்கூடிய பொறிவண்டுகளா இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த முக்தர்கள். அடுத்தது நித்யர்கள், அவ யாரு அப்படின்னா இந்த விஸ்வக்சேனாதிகள், அது அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் இவாள்லாம் தான் அங்கேயே இருக்கக்கூடிய நித்யர்கள். ஆனா அவ என்ன பண்றா, இந்த ஜீவன்கள் எல்லாம் திருத்தி பணி கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக பெருமாளால இந்த பூலோகத்துக்கு ஆச்சாரியர்களாகவும் ஆழ்வார்களாகவும் அவ அனுப்பப்படுறா. ஆக இப்படி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களா யார் இருக்கா அப்படின்னா அந்த நித்யர்கள். ஆக இந்த பத்தர்கள், முக்தர்கள், நித்யர்கள் இவாள்லாம் தான் இந்த இங்க சொல்லப்பட்ட அந்த மீன், அந்த வண்டு, அந்த பசுக்கள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிக் எஜுர் சாமம், இந்த மூன்று வேதங்களை தான் இங்கு குறிக்கிறார் அப்படின்னு. எப்படி அப்படின்னா, நெல்லுன்றதுதான் நமக்கு பிராதான்யமான திரவியம். அது மாதிரி இந்த ரிக் வேதம்ன்றதுதான் பிரதானமான பிரதமமான வேதம் அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ இந்த நெல்ல நம்ம அப்படியே உபயோகப்படுத்த முடியாது, அதை வந்து நம்ம பக்குவம் படுத்தி பிரசாதமா தான் ஸ்வீகரிக்க முடியும். மாதிரி ருக்வேதத்துல இருக்கிறத அப்படியே நம்ம பண்ண முடியாது, யஜுர்வேதத்துல சொன்னபடி பிரயோகிச்சாதான் அதுக்கு நமக்கு வந்து உபயோகப்படுத்த முடியுங்கிறதுனால இந்த பெருஞ்சென்னல் அப்படின்னு சொல்லப்பட்டது ருக்வேதமாகவும், பொறிவண்டு கண்படுப்ப அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா, அந்த ரீங்காரம் வண்டு எப்படி ரீங்காரம் பண்ணுமோ, இனிமையான சப்தத்தை ஏற்படுத்துமோ, அது மாதிரி சாமவேதமானது இனிமையான ஒலி இருக்கிறதுனால பொறிவண்டுங்கிறது சாமவேதமாகவும், பலன்களை கொடுக்கக்கூடியது யஜுர்வேதம். அது போல இந்த இடத்துல வள்ளல் பெரும் பசுக்கள் வாரி வாரி கொடுக்கிறாளே, அந்த அத மாதிரி இந்த யஜுர்வேதத்துல சொன்ன முறைப்படி பிரயோகப்படுத்தும் போதுதான் பலன்கள் கிடைக்கும்னால வாரி கொடுக்கறது எது அப்படின்னா யஜுர்வேதம். அதே போல இந்த இடத்துல வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொன்னதை யஜுர்வேதமாகவும், இத மாதிரி இந்த பாசுரத்துல நிறைய விஷயமான மூன்று விஷயங்களை ஆண்டாளானவள் நமக்கு கொடுத்திருக்கா. ஆக இப்படி நம்ம அந்த நோம்ப நோக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, நீங்காத செல்வம் நிறைந்து. இந்த பாசுரத்திலேயே எல்லாத்தையுமே பெரிய விஷயமா சொல்லியிருக்கா, எல்லாமே வளர்ந்து வர விஷயமாவும் பெரிய விஷயமாவும் சொன்னதோட இல்லாம நிறைஞ்சு இருக்கும், நீங்காத செல்வம் நிறைஞ்சு இருக்கும்னு சொல்றதுனால இது நம்மளோட அந்த திருப்பாவையில எல்லா பாட்டுமே முக்கியம்னாலும் இந்த பாசுரத்துக்கு ஒரு தனி ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி தலை கட்டுகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.